பண்ணி கிடந்திருந்தும் சீரியலிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேலிமயர் பொங்க டப்பாலும் தேர்ந்துதறி முறிந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவாய் பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே ஓம் தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் பொண்ணு காரியம் ஆராய்ந்தருளேலோ என்பாவாய்.